ஓம் பூர்புவ சுவஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத் தேவஸவித ப்ரசுவா சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி அமிர்தோபஸ்தரணமசி பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வ்யானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா ப்ரஹ்மணே ஸ்வாஹா ப்ரஹ்மணிம ஆத்மாமிர்தத்வாய அமிர்தாபிதானமசி.